நீயல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல், நான் அல்லவா உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா உன்னை நான் என்பதா. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல், நான் அல்லவா நீ என்பதா உன்னை நான்.